विशाखपुरी माता मा कई वेडम मा निष्कलंको धरी माता मा कई मोक्षपु वाकिली சரணமா மா கை வேடம்மா சாமிக்காதருமா மா கை வேடம்மா சகாயமா மா கை வேடம்மா சன்மன சுலராக்னி மா கை வேடம்மா பிதருளராக்னி மா கை வேடம்மா தீர்க்கதர்சுலராக்னி சபராக்னி